நபி அவர்களை பார்த்து இந்த சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள், அந்த அபு இஸ்ராயில் என்ன செய்யுமா செய்திருக்கின்றார், அவர் ஒரு நேர்ச்சை வைத்திருக்கிறார். என்ன நேர்ச்சை தெரியுமா? ஐந்து விஷயங்களை அவர் நிறைவேற்றுவதாக நேர்ச்சை வைத்திருக்கின்றார். ஒன்று, அவர் நின்று கொண்டிருப்பதாக நேர்ச்சை வைத்திருக்கின்றார், உட்காராமல் நின்று கொண்டிருப்பது. இரண்டாவது, ஒலா யகூத், அவர் உட்கார்வதில்லை என்று நேர்ச்சை வைத்திருக்கின்றார். அதே போன்று ஒலா யஸ்தலில், அவர் அடுத்ததாக நேர்ச்சை வைத்திருக்கின்றார், அவர் நிழலில் இருப்பதில்லை, வெயில் சூட்டில் இருப்பதாக நேர்ச்சை வைத்திருக்கின்றார். ஒலா யத்தக்கல்லாம், யாரோடும் பேசுவதில்லை, கதைப்பதில்லை என்று நேர்ச்சை வைத்திருக்கின்றார். அடுத்ததாக வயசும், அவர் நோன்பு நோட்பதாக நேர்ச்சை வைத்திருக்கின்றார். யார் ரசூலல்லாஹ், இப்படியான ஐந்து நேர்ச்சையோடு தான் அவர் நின்று கொண்டிருக்கிறார் என்று சஹாபாக்கள் கூறிய பொழுது நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அவருடைய நேர்ச்சியை பார்த்து ரசூலுல்லாஹ் என்ன சொல்கின்றார்கள்? ஃபகாலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முர்ஹு, அவருக்கு சொல்லுங்கள், அவருக்கு ஏவுங்கள். எப்படி தெரியுமா? ஃபல்யதகல்லம் வயஸ்தலில் வல்யகூத். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர் கதை கட்டும், அவர் நிழல் பெறட்டும், அவர் உட்காரட்டும், நிற்காமல் அப்படியே உட்கார்ந்து விடட்டும். வல்யுதிம்ம ஸௌமஹு, அவருடைய நோன்பை மாத்திரம் பூரணம் செய்யட்டும். நோன்பு அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு அமல். அதை நேர்ச்சை வைத்திருப்பதன் காரணமாக ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்கள், அந்த நோன்பை அவர் நிறைவேற்றட்டும். மாற்றமாக அடுத்த அனைத்தையும் அவர் அந்த நேர்ச்சியில் இருந்து அவர் அதை விட்டுவிடட்டும் என்று நபி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே நேர்ச்சி என்பது அல்லாஹ்வுக்கு பொருத்தமான விடயமாக வணக்கமாக இருந்தால் மாத்திரம்தான் நிறைவேற்ற முடியுமே தவிர, நாங்கள் பேசுவதில்லை, கதைப்பதில்லை, உட்காருவதில்லை, அப்படி செய்வதில்லை, இப்படி செய்வதில்லை என்றெல்லாம் நேர்ச்சை வைத்தோம் என்றால் அந்த நேர்ச்சியை நிறைவேற்றுவது கட்டாயம் கிடையாது, அந்த நேர்ச்சைகள் செல்லுபடியற்றதாக ஆகிவிடும். இந்த ஹதீஸ், மேற்குறிப்பிட்ட ஹதீஸ் புகாரியிலே பதியப்பட்டிருக்கிறது. சகோதர சகோதரிகளே, சிந்தித்து பாருங்கள். அது மாத்திரமல்ல, நபி அவர்கள் வேறொரு சந்தர்ப்பத்தில் இந்த ஹதீஸ் ஒன்றை சொல்லி காட்டுகின்றார்கள், ஓ இன்னமா அகாஃபு அலா உம்மத்தில் முழுல்லீன், எனது உம்மத்திலே, எனது சமுதாயத்திலே நான் பயப்படுவதெல்லாம் வழிகேடர்களைத்தான். இன்று இப்படியான நேர்ச்சைகள் வைக்க வேண்டும், அதாவது கபர்களுக்கு நேர்ச்சை வைக்க வேண்டும், மரணித்தவர்களுக்காக நேர்ச்சை வைக்க வேண்டும் என்றெல்லாம் பிற சங்கங்களிலே சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றன. சில உலமாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், சில சேகுமார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நேர்ச்சை வைக்கக்கூடிய முறைகளை முறையாக கற்பிக்காமல் சிறுக்குள்ள விடயங்களை எல்லாம் கற்பித்ததன் காரணமாகத்தான் இன்று சமுதாயம் அப்படியான நேர்ச்சைகளின் மூலம் தங்களுடைய கஷ்டங்களை நீக்கிக் கொள்வதற்காக வேண்டி முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக கஷ்டங்கள் நீங்க போவதும் இல்லை, நிச்சயமாக நன்மை கிடைக்கப் போவதும் இல்லை, அல்லாஹ்விடத்திலே பாவமான குற்றமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மேலான சகோதர சகோதரிகளே, அது மாத்திரமல்ல, நேர்ச்சை வைப்பதை பொதுவாகவே நாங்கள் நேர்ச்சி என்று வைக்க விரும்பினால் என்ன செய்ய வேண்டும்? ஒரு காரணம், ஒரு காரியம் நிறைவேறுவதற்கு முன்னால், நான் இன்றைய தினம் நோன்பு நோக்கின்றேன், அல்லாஹ் என்னுடைய குழந்தைக்கு சுகத்தை தரட்டும், இவ்வாறான நான் இரண்டு ரக்அத்துகள் தொழுகின்றேன், எனது கஷ்டம் நீங்கட்டும் என்று சொல்லி நாங்கள் தொழுவோம் என்றால் அதுதான் சரியான நேர்ச்சியாக இருக்கிறது. மாற்றமாக இந்த காரியம் நிறைவேறினால் நான் நேர்ச்சை வைத்ததை போன்று இப்படி தொழுவேன், இந்த காரணம் நிறைவேறிவிட்டால் நான் நோன்பு பிடிப்பேன் அல்லது குர்பானி கொடுப்பேன், இப்படியாக ஒரு காரியத்தை அல்லாஹ் நிறைவேற்றி தந்துவிட்டால், ஒரு கஷ்டத்தை அல்லாஹ் நீக்கிவிட்டால் தான் நான் அல்லாஹ்வுக்கு நன்மையான விஷயத்தை செய்வேன் என்று நேர்ச்சை வைக்கக்கூடிய முறையை ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள். சிந்தித்து பாருங்கள், ரசூலுல்லாஹ் தடுத்த நேர்ச்சை முறையைத்தான் இன்று நாங்கள் நேர்ச்சையாக செய்து கொண்டிருக்கின்றோம். ரசூலுல்லாஹ் வேண்டாம் என்று தடுத்தவைகளை நாங்கள் என்ன செய்கின்றோம்? நன்மை என்று கருதி அதன் மூலம் எங்களுக்கு லாபம் பெறுவதற்காக, எங்களுடைய பிரச்சனைகள் நீங்குவதற்கான வழியாக தேடிக்கொண்டிருக்கின்றோம். எங்கே சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹ்வை நபியாக ஏற்றுக்கொண்டவர்கள், ரசூலுல்லாஹ் இந்த உம்மத்துக்கு சிறந்த போதனைகளை செய்த ரஹ்மத்துல்லில் ஆலமீன் என்று நாங்கள் நாவினால் சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே, அந்த ரசூலுல்லாஹ் வேண்டாம் என்று சொன்ன இந்த நேர்ச்சியை நிறைவேற்றிக் கொண்டிருந்தால் ரசூலுல்லாஹ் முகப்பத்துள்ளவர்களாக, ரசூலுல்லாஹ் மீது அன்பு கொண்டவர்களாக நாங்கள் இருப்போமா? சிந்தித்து பாருங்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் கிரந்தத்திலே பதியப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லா தன்ஸுரு, நீங்கள் நேர்ச்சை வைக்க வேண்டாம். ஒரே வார்த்தையிலே ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், நீங்கள் நேர்ச்சை வைக்க வேண்டாம். ஃபஇன்ன நதர லா யுகனி மினல் கத்ரி ஷைஆ. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் நேர்ச்சை வைப்பதன் மூலமாக, உங்களுடைய நேர்ச்சை மூலமாக அல்லாஹ் அளந்ததை எதுவுமே செய்ய முடியாது. அல்லாஹ் உங்களுக்கு அளந்ததை அல்லாஹ் அதை நிறைவேற்றி தானாகுவான். உங்களுக்கு கஷ்டம் வர வேண்டும் என்று அல்லாஹ் அளந்து விட்டால் அந்த கஷ்டம் நிறைவேறும். அந்த கஷ்டம் வந்துதானாகும். உங்களுக்கு அல்லாஹ் சோதனையை நாடிவிட்டால் அந்த சோதனை உங்களுக்கு வந்துதானாகும். நேர்ச்சையின் மூலமாக அது இல்லாமல் போவதில்லை. எனவே வைன்னமா யுஸ்தஹர்ஜு பிஹி மினல் பஹீல், ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் தெரியுமா? உலோபியிடத்தில் இருக்கக்கூடிய ஒன்றைத்தான் அந்த நேர்ச்சியின் மூலமாக வெளியாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நேர்ச்சை என்ன செய்கிறது என்றால், உலோபி மக்களுக்கு கொடுக்காமல் அல்லாவுக்காக வேண்டி செலவழிக்காமல் இருக்கக்கூடிய இந்த கஞ்சன் இருக்கின்றானே, இவன் தான் இந்த நேர்ச்சை மூலமாக ஏதாவது ஒன்றை வெளியே கொடுத்து விடுகின்றான். ஏன்? பகரத்துக்காக வேண்டி. அவன் பார்க்கின்றான், தனக்கு வரக்கூடிய கஷ்டம், தனக்கு வந்திருக்கக்கூடிய பிரச்சனை, தனக்கு வந்திருக்கக்கூடிய நோய் இல்லாமல் போவதற்காக ஏதாவது ஒன்றை கொடுத்தாவது அவன் தன்னுடைய கஷ்டத்தை நீக்கிக் கொள்வதற்காக முயற்சிகின்றான். இது உலோபியுடைய பண்பு என்பதை நபி அவர்கள் தெளிவாக சொல்கின்றார்களே. இது முஸ்லிமிலே பதியப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றதே. சிந்தித்து பார்க்கின்றோமா சகோதர சகோதரிகளே? எனவே விசேஷமாக பெண்மணிகளாக இருக்கக்கூடிய சகோதரிகளாக இருக்கக்கூடியவர்கள்தான் இந்த ஆண்களை விட ஒருபடி மேலாக நேர்ச்சை வைக்கக்கூடிய பண்பில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இதை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே நான் சொல்லி காட்டியது போன்று பொதுவாக நீங்கள் தொழுதுவிட்டு, நோன்பு நோற்றுவிட்டு, அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்துவிட்டு, அல்லாவுக்காக வேண்டி சதக்கா செய்துவிட்டு, இப்படியான எந்த ஒரு வணக்கத்தை செய்துவிட்டு அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்தால் அது நல்ல நேர்ச்சையாக, அது அல்லாஹ் பொருந்தக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஏன்? அது உங்களுடைய கஷ்டம் நீங்கினாலும் சரி, நீங்காவிட்டாலும் அந்த வணக்கத்தை நீங்கள் ஏற்கனவே செய்துவிட்டீர்கள். அதை அல்லாஹ் பொருந்திக் கொள்கின்றான். அதற்கு பின்னால் நீங்கள் அல்லாஹ்விடத்தில், இறைவா உனக்காக சதகா கொடுத்திருக்கிறேன், உனக்காக நோன்பு நோற்றிருக்கிறேன், உனக்காக தொழுதிருக்கிறேன், உனக்காக தர்மம் பண்ணிருக்கிறேன், எனவே என்னுடைய கஷ்டத்தை நீக்குவாயாக, என்னுடைய குழந்தையுடைய நோயை நீக்குவாயாக, எனது குடும்பத்திலே பிரச்சனைகளை நீக்குவாயாக என்று நீங்கள் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்கின்றான். ஏன்? அதாவது நாங்கள் செய்யக்கூடிய வணக்கங்களை வசீலாவாக வைத்து, நாங்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்களை வசீலாவாக அல்லாஹ்விடத்தில் வைத்து பிரார்த்தனை செய்துவிட்டால் அந்த பிரார்த்தனையை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நான் இருந்து கொண்டிருக்கின்றான். எனவே அந்த முறையை கடைபிடிக்க வேண்டுமே தவிர, எனக்கு பிரச்சனை நீங்கிவிட்டால் நான் இவ்வாறு செய்வேன் என்ற முறையில் நேர்ச்சை வைப்பதை ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கின்றார்கள். புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ்களிலே இதற்கு தெளிவான சான்று இருந்து கொண்டிருக்கிறது. வேறொரு சந்தர்ப்பத்திலே புகாரியிலே பதியப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸை பாருங்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர், உமர் ரலியல்லாஹு மகன், அவர்கள் சொல்கின்றார்கள், நபி அவர்கள் சொன்னார்கள், கால அஹத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமன் யன்ஹானா அன் நஸ்ரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் எங்களுக்கு சொன்னார்கள், எப்படி தெரியுமா? நேர்ச்சையை தடுக்கும்படி சொன்னார்கள். நேர்ச்சை வைக்க வேண்டாம் என்று எங்களை தடுத்தார்கள் என்று சொல்லிவிட்டு, வே கூலு இன்னஹு லா யருது ஷையா, உண்மையிலே நேர்ச்சையின் மூலமாக ஒன்றையும் தட்டிவிட முடியாது. வரக்கூடிய துன்பத்தையோ வந்திருக்கக்கூடிய பிரச்சனையோ அந்த நேர்ச்சை மூலமாக தடை செய்ய முடியாது. அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஓ இன்னமா யுஸ்தஹ்ருஜு மினஷ் ஷஹி, உலோபித்தனம், அதாவது பிரேத்தத்தனத்தில் இருக்கக்கூடிய எதையும் கொடுக்கக்கூடாது, தானே அனுபவித்துக் கொள்ள வேண்டும். அனைத்து சொத்து செல்வங்களுக்கும் நானே அவனுடைய பிரயோஜனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பக்கூடிய இந்த உலோபி இருக்கின்றானே, இவனிடத்தில் இருந்துதான் இந்த நேர்ச்சை வெளியே தள்ளப்படுகிறது. அவனுடைய சொத்து செல்வங்களிலிருந்து வெளியே கொடுக்கப்படுகிறது. தவிர இந்த கொடுக்கக்கூடிய பொருளின் மூலமாக, நேர்ச்சையின் மூலமாக உங்களுக்கு வரக்கூடியதையும் தட்ட முடியாது என்பதை நான் சொல்லவில்லை. எனக்கும் உங்களுக்கும் வந்த அந்த உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெல்ல தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள். புகாரியிலே ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. மேலான சகோதர சகோதரிகளே, எனவே சிந்தித்து விளங்க வேண்டும். நேர்ச்சி என்பது ஒரு வணக்கம். அதை அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டியிருக்கின்றான். ஆனால் அந்த முறை எப்படி என்பதை நாங்கள் புரியாமல் இவ்வளவு காலமாக இந்த இஸ்லாம் தடை செய்திருக்கக்கூடிய, ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய முறையான இந்த நேர்ச்சியைத்தான் அதிகமான சகோதரிகள் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே சிந்திக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ரசூலுல்லாஹ்வை நபியாக ஏற்றுக்கொண்டவர்கள். எனவே நேர்ச்சை என்றாலும் கூட அந்த வணக்கத்தையும் எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்று நபி அவர்கள் படித்து தந்தார்களோ அந்த முறையில் நாங்கள் நிறைவேற்றி அல்லாஹ்விடத்தில் அன்பை பெற்று அல்லாஹ்வுடைய நன்மைகளை பெற்று நாளைய மறுமையில் உண்மை விசுவாசியாக, உண்மை மூமினாக சுவர்க்கத்துக்கு செல்வக்கூடிய பாக்கியத்தை நாங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். மேலான சகோதரிகளே, சிறுக்கான மார்க்கத்துக்கு முரணான இஸ்லாத்தை விட்டு மனிதனை வெளியே தள்ளக்கூடிய இந்த இணை கற்பிக்கக்கூடிய எந்த ஒரு விடயத்தை செய்துவிட்டு நாங்கள் தொழுதாலும், நோன்பு நோற்றாலும், ஹஜ்ஜுக்கு மேல் ஹஜ்ஜு செய்தாலும், என்ன நன்மைகள் செய்தாலும் கூட அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பதை கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் அதிகமான பெண்களை எடுத்துக்கொண்டால் இப்படியான, அதாவது நேர்ச்சி என்ற பெயரிலே கபர்கடத்திலே செல்கின்றார்கள். அதே போன்று கந்தூரி மஜ்லிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த இலங்கை இந்திய நாடுகளில் நடைபெறக்கூடிய அதிகமாக நடைபெறக்கூடிய இந்த வைபங்களிலே கலந்து கொள்கின்றார்கள். ஜியாரம் ஜியாரம் என்று மாதம் மாதம் நடக்கக்கூடிய இப்படியான வைபங்களிலே கலந்து அங்கே ஆண்களும் பெண்களும் கலந்து எத்தனை எத்தனை மோசமான விடயங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாத்துக்கு நேர்முரணான எத்தனை செயல்களை வணக்கம் என்ற பெயரிலே அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். சிந்திப்போம் சகோதர சகோதரிகளே, சத்தியத்தை புரிவோம், அல்லாஹ்விடத்திலே நன்மையை பெற்றுக் கொள்ளக்கூடிய வழிகளை தேடுவோம். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சத்திய வாழ்க்கை என்ன என்பதை படிப்போம். அந்த வாழ்க்கையிலே எங்களுடைய வாழ்க்கையை ஈடுபடுத்துவோம். நிச்சயமாக அந்த சுவர்க்கத்துக்குரிய வாழ்க்கை அது மாத்திரமே. மேலான சகோதர சகோதரிகளே, அந்த அடிப்படையில் நேர்ச்சி என்றால் என்ன என்பதனுடைய சுருக்கத்தை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். எனவே அந்த அடிப்படையில் சரியான முறையில் நீங்கள் நேர்ச்சை வைத்து அந்த அல்லாஹ்விடத்தில் அன்பை பெற்ற நல்ல கூட்டத்திலே நீங்களும் ஆகிவிட வேண்டும், நானும் ஆக வேண்டும். வல்லா அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அதற்கான தௌஃபீக்கை தருவானாக. வா ஆஹிர் தவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.